வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணிநியஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமஹம் தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்த மோக்ஷாஶ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபத்வபோதம் தத்பாதயுக்ம சரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகதபூரிபரிஶ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பிதபரம் ஸ்ருத்யந்தராமானுஜ ஸ்ரீயோகீந்திரகுருத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்தஸ்ருத்யபதம் சயுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாசராமானுஜாத் ஸ்ரீஸ்ரீவாசமுனீந்திரதேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி சலசியத்வ்ரஜாச்சாரயன் பசூன் நளினசுந்தரம் நாததே பதம் சிலதிருணாங்குரைஃ சீததீதினஃ கலிலதாம் மனஃ காந்தகச்சதி. கோபிகா கீதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அத்யத்புதமான ஒரு காவியம். அந்த காவியத்துல பல கீதங்கள் இருக்கு. பிரணய கீதம் என்ன, வேணு கீதம் என்ன, இப்படி பற்பல கீதங்கள் நிறைந்த அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகா கீதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான கீதம். ஆழ்வார்கள் எப்படி எம்பெருமானை தலைவன் தலைவி என்ற பாவத்தோடு எம்பெருமானை தலைவனாகும், அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எம்பெருமான் தான் ஹீரோ. அப்ப இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒரு கதாநாயகன் போல இருக்கக்கூடியவன். கதாநாயகி அப்படின்றது நாயிகா பாவத்துல ஆழ்வார்கள் பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பெண்ணான பாவத்தோடு எப்படி எம்பெருமான பிரிந்து பாடுகிறாரோ அத போல. எதுக்காக இந்த உபமான சொன்னேன்னா, இது சொன்னா சௌலபியமா இந்த வழியும் புரிஞ்சிடும். அதுக்காக தான் இங்க வந்து இந்த கோபிகைகள் வந்து எம்பெருமான பிரிஞ்சு அந்த பிரிவினால அந்த பிரிவு ஆற்றாமைன்னு சொல்லக்கூடிய விப்ரலம்ப சிருங்காரம்னு பிரிவு ஆற்றாமையினால ஏற்பட்ட இந்த அம்ம பாடல்கள், அதாவது எம்பெருமான பிரிஞ்சுட்டார், எம்பெருமான் இவர்கள் முன்னையில இருந்து மறைஞ்சுட்டார், அதனால இவர்கள் பாடுறார். அதுல இந்த ஸ்லோகமானது எம்பெருமானுடைய திருவடிகள், சௌகுமாரியமான திருவடிகள். எப்படிப்பட்ட திருவடிகள்? தாயார் சுவாமி தேசிகன் வந்து அதிகார சங்கிரகம்ன்ற விஷயத்துல சொல்லும்பொழுது ரொம்ப அழகா சொல்ற, பெருமாளுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, எவ்வளவு சௌகுமாரியமானது அப்படின்னா, எந்த திருவடிகளை எம்பெருமான் காளியன் மீது வைத்து காரியம் பண்ணாரோ, காளியனை நன்றாக வந்து அவனுடைய கர்வத்தை எல்லாம் உரிக்க நல்லா உரிக்கினாரோ அப்படிப்பட்ட திருவடிகள். ஆனா அப்படிப்பட்ட திருவடிகள் எவ்வளவு சௌகுமாரியமானது அப்படின்னா, திருமகள் கை வருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரானவள் எம்பெருமானுடைய அந்த திருவடியை பிடிக்கும் பொழுது தாயாரனுடைய கை எப்படிப்பட்டது, பத்மப்ரிய பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு வேதத்தினால போடப்படும். அப்ப தாமரையை போன்ற ஹஸ்தத்தை படைத்தவள் தாயார். அப்படி சௌகுமாரியமான, அதாவது மிகவும் மிருதுவா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிய பிடிக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடி கன்னி போற அளவு எம்பெருமானுடைய திருவடி மிருதுவா இருக்கும். அப்ப அந்த பெருமாளுடைய திருவடி எவ்வளவு மிருதுவா இருக்குன்றத சொல்லி, இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிக்கு மங்களாசாசனங்கள் அப்படின்னு தேசிகன் சொல்லும். அப்படிப்பட்ட திருவடிய, அப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய பாதங்கள், அந்த தாமரை போன்ற தாமரை ஒத்த அந்த இருக்கக்கூடிய பாதங்கள் எங்க எங்கெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, காடுகள் மேடுகள்ல எல்லாம் நடக்கிறது. இந்த காடு மேடு இதுலாம் நடக்கிறதுனால பெருமாளுடைய திருவடிக்கு சில திருணாங்குறைகின்ற ரீதியில கல் கற்கள் கற்கள் நாளேயும் முட்கள் நாளேயும் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு என்ன ஆகுமோன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. பெருமாள் இவர்கள் மத்தியிலிருந்து மறைஞ்சு இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள அடர்த்தியா போயிருக்கலாம்னு நினைச்சு கோபிகைகள், அடர்த்தியான காட்டுக்குள்ள போகாத கிருஷ்ணா, உன்னுடைய திருவடி நிலைகள் வந்து அந்த அடர்த்தியை தாழ முடியாத அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாசுரம் இந்த ஸ்லோகம் இருக்கும்னு தோன்றது. எப்படிப்பட்ட எம்பெருமான கூப்பிடுறா, அன்னமும் மீனுருவும் ஆளறியும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே. அதாவது எல்லா அவதாரங்கள்லயும் அவதாரங்கள் தோறும் சில பேர் அவதாரங்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றா, அவதாரங்கள்லாம் ஏதோ மேஜிக்னு சொல்றா, இந்திரஜால வித்தியன்றா. ஆனா இந்த சம்பிரதாயத்திலையும் சரி புராணங்கள்லயும் சரி அவதாரங்கள்லாம் சத்தியம் அப்படின்னு கிருஷ்ணனால சொல்லப்பட்டது. அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்ற, பகுனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த அவதாரம், இந்த அவதாரத்துல நீ யாருக்கு வந்து பிறந்த அப்படின்னா, இந்த ஆயர் குல கூட்டத்துல வந்து நீ பிறந்த. எப்படிப்பட்ட ஆயர் குல கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டாள் ஆயர் பெண்ணாக மாறி விஷயம் சொல்றா. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கறவைகள் பின் சென்று அந்த மாடுகள் பின் சென்று அவைகள்னால ஏற்படக்கூடிய பால் தயிர் இத்தியாதிகளை வித்து அந்த மாடை மேய்ச்சு அதுலேருந்து வரக்கூடிய தனம். அப்ப கறவைகள் பின் சென்று, அததான் இந்த இடத்துல மங்களாசாசனமா சொல்லப்படுறது. கறவைகள் பின்னாடி போய் நாங்கள் வந்து உண்கின்றோம். அப்ப கன்றுகள் மேய்த்து தன் தோழரோட கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு அப்படின்னு ஆழ்வார் வந்து சொன்னாரு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கன்றுகளை மேய்க்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தி, அந்த எம்பெருமான் போய் திரும்பி வரும்பொழுது எப்படி அந்த கல்லெல்லாம் குத்துன்றத மங்களாசாசனம் பண்ற மாதிரி, அப்படி எங்கேயும் போயிடாத சௌகுமாரியமான திருவடி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடும் விதமா இது இருக்கு. அப்ப இத பத்தி எப்படி சொல்றா, இப்படி நீ இந்த குலத்துல வந்து பிறந்தையே பிருஷ்ணி வம்சத்துக்கே ஒரு குல தீபம் போல, இந்த ஆயர் குலத்துக்கு ஆயர் குல விளக்கு, இந்த ஆயர் குலத்துக்கே விளக்கா இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் தாமரை போல மெல்லிய திருவடிகளை கல்லுலையும் முள்ளுலையும் படும்படி நன்னா நடந்து இந்த இடத்துல நடந்த. சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது பாதுகாசகஸ்திரத்துல சொல்ற, பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீத். பெருமாள் தன் திருவடிகளால் நடந்ததுனால பிருந்தாவனம்னு சொல்லக்கூடியது முட்காடு, முள்ளுகள் முள்ளெல்லாம் நிறைய நிறைஞ்ச காடு. அப்படி முள்ளெல்லாம் நிறைஞ்ச காடானது பெருமாள் திருவடி பட்ட உடனே, தாமரை போன்ற அந்த திருவடி பட்ட உடனே நந்தனவனம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்து கார்டன் போல ஆயிடுத்து, தேவலோகத்து உபவனம்னு சொல்லக்கூடிய தோட்டத்தை போல ஆனது அப்படின்னு தேசியம் சாய்க்கிற. அப்ப அப்படி பெருமாள் வந்து பெருமாளுடைய திருவடியுடைய மகாத்மன். ஆனாலும் இவர்களுக்கு என்னன்னா, இவர்கள் எம்பெருமானை பார்த்து ஆழ்வாரை போலே பல்லாண்டு பாடணும்ன்ற அந்த அளவு துறை. பெருமாள் இப்படி போனா என்ன ஆயிடுமோ, அம்மாவுக்கு எப்படி ஒரு கவலை இருக்கும் ஒரு குழந்தை மேல, அந்த மாதிரி இவர்களுக்கு ரொம்ப கவலை. இப்படி நீ போனேன்னா உன்னுடைய மெல்லிய திருவடியானது கற்களும் முள்ளும் குத்தி ரொம்ப சிரமப்படுமே அப்படின்னு நினைச்சான். சரி அது மாத்திரமா அப்படின்னா, இந்த பசுக்கள்லாம் மேய்ஞ்சு திருப்பி நீ வரும்பொழுது உன் மேல எல்லாம் புழுதி படியுமே அப்படின்னு வருத்தப்பட்டான். பாவம் இவர்கள் வந்து இந்த கோதூளியதான் சொன்ன, கோதூளினா பசுவினுடைய அந்த குடம்படி பட்டத்தில இருந்து புழுதி கிளம்புறது. பசுக்கள் பின்னாடி போனா என்ன ஆகும், ஒரே மண் புழுதி கிளம்பும், அது மேலப்படும். இது ஒரு ஒரு ஸ்நானம், அதாவது இது ஒரு குளியல் முறை. குளியல் முறைகள் ஏழு முக்கியமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது ஏழு வகையான ஸ்நானங்கள். ஒண்ணு நன்னா அமிழ்ந்தி தீர்த்தா மாடுறது, அதாவது நல்லா முழுகி குளிக்கிறது, இது ஒரு வகை. இன்னொன்னு பெருமாளுடைய அந்த திருவடிகளை மனசால தியானம் பண்றது, இது மானச ஸ்நானம். மந்திரத்தின் மூலம் பண்றது மந்திர ஸ்நானம், திவ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நானம். இது கோதூளியினால பண்ணக்கூடிய ஸ்நானம். பசுவின் குளம்படியிலிருந்து ஏற்பட்ட அந்த மண் கிளம்புறது, அது தன் மேலப்பட்ட ஒரு ஸ்நானம்னு வேதத்துல புகழப்படுறது. புகழப்படக்கூடிய ஒரு ஸ்நானத்தை எம்பெருமான் பண்ணாலும் அந்த எம்பெருமானுக்கு இதை விட நிறைய புகழ் இருக்கு. அதுல அந்த தூசி படிஞ்சிருமோன்ற வருத்தம், புகழில் தூசி படிய வேண்டாம்னு சொல்லி, புகழ் நல் ஒருவன் எங்கோ பொருவில் சீர் பூமி எங்கோன்னு, இப்படிப்பட்ட எல்லா புகழும் நிறைந்த இந்த எம்பெருமானே உம்ம மேல இந்த மாதிரி தூசி படியறதே என்ன. இதே மாதிரிதான் பீஷ்மரானவர் பீஷ்ம ஸ்துதியில சொல்லும் பொழுது, யுதி துரக ரஜோ விதும் ரவிஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவார்ய அலங்கிருதாஸ்யே. எல்லாரும் நல்லா பான்ஸ் பவுடரையோ இல்ல நல்லா பவுடர்கள்லாம் போட்டு சந்திரங்கள்லாம் பூசி அலங்காரம் பண்ணிப்பா. நீர் என்னடானா, குதிரையின் காலடி குழம்பு பட்ட இந்த மண்ணினால நன்னா உடம்பெல்லாம் புழுதிப்படியே எழுந்திருப்பிருக்கிற என்ன சௌலபியம், என்ன சௌலபியம், என்ன இறங்கி பழகிறது, இவ்வளவு இறங்கி பழக வேண்டுமான்னு சொல்லி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார் பீஷ்மாச்சாரியார். அப்ப பெருமாள் அந்த மாதிரி புழுதியோட வர அந்த புழுதியை பார்த்துட்டு இவர்கள் மனசு ரொம்ப வருத்தப்படுறது. அதை பத்தி சொல்றா, பகல்ல போனா பரவாயில்ல கிருஷ்ணா, நீ பகல்ல வந்து மாடு மேய்ச்சிட்டு போவ, சாயங்காலத்துக்குள்ள மாடெல்லாம் மேய்ச்சின்னு வந்துவ, அது பரவாயில்ல உன் திருவடி பட்டா. ஆனா தாமரைக்கு வந்து ராத்திரி வந்து எதிரி. அதாவது தாமரை எப்ப பூக்கும், பகல்ல தான் பூக்கும். தாமரை ராத்திரியில பூக்காது, தாமரை சூரியனால மலர்த்தப்படக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட தாமரை போன்ற திருவடி இரவானது அதற்கு வந்து சௌரியம் இல்லாத காலம், இரவு வந்து அந்த தாமரைக்கு உகப்பில்லாத காலம். உகப்பில்லாத காலத்துல நீர் இப்படி மறைஞ்சு போனீரே, ராசம் வந்து ராத்திரி தானே பெருமாள் ஆடில, இவர்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடினது எப்போ, அந்த ராத்திரியில. இந்த ராத்திரியில விளையாடும் போது திடீர்னு மறைஞ்சிட்டேன். அப்ப மறைஞ்ச உடனே இவாளுக்கெல்லாம் என்ன தோணித்து, ராத்திரி தாமரை போன்ற திருவடிகள் இப்படி போச்சுன்னா அங்கெல்லாம் வந்து கல்முருகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் குத்திவிட போறது கிருஷ்ணா, உடனே ஓடி வந்துடும் அப்படின்னு. அதாவது ஆழ்வார் வந்து சாதிக்கும் பொழுது பெருமாளை வந்து எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா, பெரியாழ்வார் பெரியாழ்வார் யசோதையின் பாவத்துல கூப்பிடுறார், சுவாமி இப்படி நீராட வரவேணும் நீராட வரவேணும்னு கண்ணனை யசோதை கூப்பிட்டு இருந்தான். யசோதை கூப்பிடுறதுக்கெல்லாம் பெருமாள் பயங்கர ஆளா, பட்சணம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன், நன்னா சுகந்தமான தீர்த்தம் வச்சிருக்கேன், ஓடிவாடா ஓடிவாடான்னு கூட்டா பெருமாள் வரமாட்டேன். கடைசியில பெருமாளை பார்த்து பயமுறுத்துறதுக்காக சொன்னேன், நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய். நப்பின்னை பார்த்தா உன்னை பார்த்தா சிரிச்சிருவா, அப்படி இருக்க அலங்காரமே ஒண்ணும் இல்லாத, அலங்காரம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரே இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டவனே பெருமாள் ஓடி வந்தாருன்னு சொல்லப்படுறது. அத போல உம்ம திருவடி எங்களுக்காக வர வேண்டாம் கிருஷ்ணா, எங்க பக்கத்துல நீ வந்து வர வேண்டியதுக்கு என்ன காரணம்னா, ராத்திரி ஆனது தாமரைக்கு எதிரி, அதனால ராத்திரி உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை இந்த மாதிரி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓட்ட வேண்டாம், அடியார்கள் இப்படி துன்பப்படும் பொழுது நீ வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல, எங்கள் மேல ரொம்ப அன்பு வச்சவனே இங்க ஓடி வந்துரும் அப்படின்னு எம்பெருமான வந்து கூப்பிடுறான். இதனால என்ன தெரியறது அப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமான கன்றின் பின் போக்கினர். அதாவது குழந்தை வந்து ஆழ்வார் சொல்றத கேட்காத, யசோதைன்றவள் சொல்றத கேட்காத, கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு இந்த குழந்தைக்கு ஒரு கோலை கொடுத்து இந்த குழந்தையும் மாடு மேய்க்க போயிடுச்சு. உடனே பெரு ஆழ்வார் வருத்தப்படுறார், யசோதை வருத்தப்பட்டு அந்த வருத்தப்படும்படியான பாசுரம், கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கன்றின் பின், அந்த கஞ்சன் உம்ம கால முன்னாடியே பதம் பார்க்கணும்னு சகடாசுரன் அனுப்ப, சகடாசுரத்தினால ஒரே கணத்துல திரும்பின பொழுது எதிர்ச்சையா அந்த கால் பட்டு அந்த சகடம் முறிந்து விழுந்தது. அப்படி போக்கினேன் எல்லே பாவமே, இப்படி இருக்கிற குழந்தைய வந்து நான் வந்து இப்படி வந்து மாடு மேய்க்க விட்டுட்டேனேன்னு யசோதை வருத்தப்பட்டா. இது மட்டும்தானா அப்படின்னா, அதை விட முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாம, இந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா தெய்வ தலைவனுடைய திருவடி, அதே நேரத்துல பொன்னடி நோவ பொன்னடியா இருக்கக்கூடிய திருவடிகள், நல்ல ஸ்வர்ணமயமான தாமரைய ஒத்த திருவடிகள், இதை இப்படி போக்கினேனே எல்லையே பாவமே, அப்படி இப்படி இவர்களோட எல்லாம் விட்டுட்டேனே, இவர்களோட எல்லாம் மாடு மேய்க்கிறேன்னு இவர் போன பொழுது சில விளையாட்டா போயிட்டு ஓடி வந்துருவான்னு பார்த்தா அவர்களுடைய போயிட்டானே மாடு மேய்க்கிறதுக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடியவன் காணிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி, உன் திருவடியெல்லாம் வெதும்பி போகாதா கிருஷ்ணா, உன் திருவடியெல்லாம் ரொம்ப சௌகுமாரியமானதாச்சே, அதெல்லாம் வெதும்பி போயிடும், ஐயோ இந்த குழந்தைய இப்படி போக்கிட்டேனே போக்கிட்டேனேன்னு வருத்தப்பட்டார் ஆழ்வார். எப்படிப்பட்ட ஐயோன்னு சொல்லணும் அப்படின்னா, ஐயோ பெருமாளை உட்காத்தி வச்சு எங்க ஆழ்வார் மாதிரி ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞால வேண்டும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலவேணி ஐயோன்னு சொல்ல வேண்டியவன, உன்னை இந்த மாதிரி இவர்களோட எல்லாம் போக்க விட்டுட்டு இவர்களோட எல்லாம் பரவாயில்ல மாடு மேய்க்கு போன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான், ஒரு அழகா ஒரு குழந்தை மாதிரிக்கு அந்த அழகா பாமணன் எப்படி ஒரு அழகான சத்திரத்தோட வந்தோ சத்திரமேந்தி தனி ஒரு மாணியாய் வந்தானே, அந்த வாமணனை போல ஒரு அழகான கொடை கொடுத்துருக்க கூடாதா, வாமணனுக்கு இருந்த மாதிரி என்னோட சின்ன வாமணனான இந்த கிருஷ்ணருக்கு ஒரு கொடை கொடுத்துருக்க கூடாதா, கோபிகைகளும் வருத்தப்படுறா. இப்ப கொடைக்கான சந்தர்ப்பம் இல்ல கோபிகைகள்கிட்ட, ஆனா பாதரட்சை கொடுத்துருக்கலாம் கடலடி, அதாவது செருப்பும் கூடாது பெருமாளுக்கு ஒரு அழகான பாதரட்சையை பண்ணி கொடுத்துருக்கலாம், பண்ணாம விட்டுட்டோமே பெருமாள் இங்கேருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு உடனே வருத்தப்பட்டு, இதனால அந்த எம்பெருமானுக்கு துயர் வராமைக்காக வருந்தினார் இந்த கோபிகைகள். இதனால என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய கடலடி எப்படிப்பட்டது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடலடி, அதை பதம் பார்க்கலாமோ. அதாவது நமக்கு, அதாவது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாய்த்தார், ஒரு மரத்துல ஆப்பிள் ஆப்பிள் மரம்னா ஆப்பிள் மத்திரம் தான் காய்க்கும், ஆரஞ்சு மரம்னா ஆரஞ்சு மத்திரம் தான் காய்க்கும், எங்கள் எம்பெருமானுடைய அந்த கற்பக விருட்சமா இருக்கான எங்க எம்பெருமான் அந்த திருவடிகள்ல என்ன பழம் வேணா காய்க்கும் அப்படின்னு. என்ன பழம்னா என்ன அர்த்தம்? பழம்ன்றதுக்கு பலம்னு ஒரு அர்த்தம். பலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலன்கள், நம்ம கேட்கக்கூடிய வேற வேற பலன்கள். ஒருத்தர் எனக்கு வீடு வாசல் வேணும்னு அல்பமானதை கேட்கறான், ஆனாலும் அவர்களுக்கு அனுகிரகம் பண்றேன். ஒருத்தர் எனக்கு நல்ல திவிதேச யாத்திரை வேணும்ன்றா, அவர்களுக்கு அதை அனுகிரகம் பண்றேன். ஒருத்தர் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த கட்டத்தில இருந்து தரித்திரத்தில இருந்து மீளணும்ன்றா, அவர்களுக்கு அனுகிரகம் பண்றேன். ஒருத்தர் எனக்கு மோட்சம் வேணும் கிருஷ்ணா அப்படின்னு, உங்க கிருஷ்ணனுடைய கிருஷ்ணே சமர்ப்பித்த தியா வயமேவ நான்யான்ற ரீதியில கிருஷ்ணன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கிறான். இப்படி அவரவர்கள் கேட்கக்கூடியதை கொடுத்து எம்பெருமான் அனுகிரகிக்கிறானே, இப்படிப்பட்ட இந்த திருவடிய பதம் பார்க்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துடக்கூடாதுன்னு வருத்தப்படுறான். எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா, முகுந்தமூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தமே காந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதித்வ சரணாரவிந்த பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். உன்னுடைய திரு சரணார விந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அன்னைக்கு ஆளவந்தார் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் சொன்னாரு, இந்த அழகான சங்கு ரேகை என்ன, சக்கர ரேகை என்ன, அழகான உள்ளடியானது சங்கு சக்கர ரேகை பொறித்தமைந்த இந்த இருக்கக்கூடிய ரெண்டு திருவடிகளை என்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துல பார்க்க போறேன்னு இவர்களுக்கு அந்த மாதிரி கவலையே இல்ல. பெருமாள் நேரவே எழுந்தருளியிருக்க, நேர எழுந்தருளியிருந்த பெருமாள் மறைந்த உடனே நாங்க பார்த்துட்டே இருந்தத கதா புனசங்கர ரதாங்க கல்பக திருப்பி அந்த கண்ணனுடைய திருவடிய எப்படி என் தலையில வச்சுக்க போறோம்னு கோபிகைகள் வருத்தப்பட்டு எம்பெருமான் திருவடியை பத்தி பாடின பாசுரமாக இது அமைந்திருக்கு. திருவடி எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்றத ஆழ்வாரும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அந்த திருவடிகள்ல தான் சரணாகத்தியை பண்ண வேணும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அழகான திருவடி. இன்னும் திருவடியை பத்தின விஷயங்கள்லாம் தொடரப்போறது. கோபிகைகளுடைய புலம்பல் நிற்கல்ல, இன்னும் புலம்பல்களை எல்லாம் பார்த்து அப்புறம் பெருமாள் அவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்றதையும் நாம சேவிச்சோம்னா நமக்கும் அப்படி ஒரு தீராத பக்தி ஏற்பட்டு கண்ணன் மேல அந்த எம்பெருமான் ருக்மிணி சத்யபாமா சமேத அந்த கோபாலன் திருவடிகள்ல நமக்கும் ஒரு ஆறாத காதல் வரவேணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.